భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే మూఢ జహీహి అనాగమ కృష్ణ గురు సద్బుద్ధిం మనసి వితృష్ణ ఎల్లభసే నిజ కర్మోపాతం విత్తం తేన వినోదయ చిత్తం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే నారీస్తన భరన్నాభిదేశం దృష్ట్వా మాగామోహావేశం ఏతన్ మాంసవతాది వికారం మనసి విచింతయ వారం వారం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే నళిని దళగత జలమతి తరలం జీవితం అతిశయ చపలం విద్ధివ్యాధ్యభిమానగ్రస్తం లోకం శోకహతం చ సమస్తం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే యావద్విత్తోపార్జన శక్తః తావన్ నిజ పరివారో రక్తః పశ్చాజీవతి జర్జర దేహే వార్తాం కోపి న పృచ్చతి భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి ఋక్కుంకరణే. ವಸತಿದ್ದೆ ತಾವತ್ ಪೃಚ್ಛತಿ ಕುಶಲಂ ಕೇಹಿ ಗತವತಿ ವಾಯೋ ದೇಹಾಭಾಯೇ ತಸ್ಮಿನ್ ಕಾಯೇ ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದಂ ಭಜ ಮೂಢಮತೆ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸನ್ನಿಹಿತೆ ಕಾಲೇ ನಗಿ ನಗಿ ರಕ್ಷತಿ ಕರುಣೆ ಬಾಲಸ್ಥಾವತ್ ಕ್ರೀಡಾಸಕ್ತ ತರುಣಸ್ಥಾವತ್ ತರುಣೀಸಕ್ತ ವೃದ್ಧಾಸ್ತಾವತ್ ಚಿಂತಾಸಕ್ತ ಪರಮೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಕೋಪಿ ನ ಸಕ್ತ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದಂ ಭಜ ಮೂಢಮತೆ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸನ್ನಿಹಿತೆ ಕಾಲೇ ನಗಿ ನಗಿ ರಕ್ಷತಿ ಕರುಣೇ ಕಾತೆ ಕಾಂತ ಕಷ್ಟೆ ಪುತ್ರ ಸಂಸಾರೋಯಮತೀವ ವಿಚಿತ್ರಃ ಕಸ್ಯ ತ್ವಂ ಕಃ ಕುತ ಆಯಾತಃ ತತ್ವಂ ಚಿಂತಯ ತದಿಹ ಭ್ರಾತಃ ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದಂ ಭಜ ಮೂಢಮತೆ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸನ್ನಿಹಿತೆ ಕಾಲೇ ನಗಿ ನಗಿ ರಕ್ಷತಿ ಕರುಣೇ ಸತ್ಸಂಗತ್ವೇ ನಿಸ್ಸಂಗತ್ವಂ ನಿಸ್ಸಂಗತ್ ನಿರ್ಮೋಹತ್ವಂ ನಿರ್ಮೋಹತ್ವೇ ನಿಶ್ಚಲತತ್ವಂ ನಿಶ್ಚಲತತ್ವೇ ಜೀವನ್ಮುಕ್ತಿಃ ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದ ಮೂಢಮತೆ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸನ್ನಿಹಿತೆ ಕಾಲೇ ನಗಿ ನಗಿ ರಕ್ಷತಿ ಕರುಣೇ ಮಾ ಗುರು ಧನಜಯ ಯೌವನ ಗರ್ವಂ ಹರತಿ ನಿಮೇಷಾತ್ ಕಾಲಃ ಸರ್ವಂ ಮಿದಮಖಿಲಂ ಭೂತ್ವಾ ಬ್ರಹ್ಮಪದಂ ತ್ವಂ ಪ್ರವಿಶ ವಿದಿತ್ವಾ ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಗೋವಿಂದಂ ಭಜ ಮೂಢಮತೆ ಸಂಪ್ರಾಪ್ತೆ ಸನ್ ವಯಸಿಗತೆ ಕಹ ಕಾಮ ವಿಕಾರಃ शुष्के नीरे कह कासार शीने विते कह परिवारो ज्ञाते तत्वे कह संसार भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दृक्करणी दिनयामिन्यु सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः कालः क्रीडति गच्छत्यायुः तदपि न मुञ्चत्याशावायुः भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दृक्करणी काते कांता धनगत चिंता वातुल किं तव नास्ति नियंता त्रिजगति सज्जन संगति रेका भवति भवार्णव तरणे नौका भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दृक्करणी जटिलो मुंडीलुं चितकेशः काशायांबर बहुकृतवेशः पश्यन्नपि च न पश्यति मूढो उदरनिमित्तं बहुकृतवेशः भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दृक्करणी अंगं गलितं पलितं दशन विहीनं जातं तुंडं वृद्धो याति गृहीत्वा दण्डं तदपि न मुञ्चत्याशापिण्डम् भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दृक्करणी योगरतो वा भोगरतो संगरतो वा संगविहीनः யஸ்ய ப்ரஹ்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ருகரணே பகவத் கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ஜா க்ரியதே தஸ்ய யமேன நச்சர்ஜா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ருகரணே பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ருகரணே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ருகரணே கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்ருகரணே குருசரணாம்புஜ நிர்பர பக்தஹ சம்சாராதசிராத் பவ முக்தஹ சேந்திரியமானசநியமாதேவம் திரக்ஷசி நிஜஹ்ருதயஸ்தம் தேவம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி ருக்கருணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி